மாமரையிலை மேலே மாமரையிலை மேலே மார்கழி பனி போலே உமகள் மடி மீது நான் தூங்கவோ. மாமரையிலை மேலே மார்கழி பனி போலே உமகள் மடி மீது நான் தூங்கவோ. Yeah.